கயிறவாள் பூங்கனி மடங்கள் ஒழுங்கினான் உயிரெல்லாம் தன்னுயிர் ஒப்ப ஓம்பலால் செயிரிலா உலகினில் சென்று நின்று வாழ் உயிரெல்லாம் உறைவதோர் உடம்பும் ஆயினார். வைரவாள் பூணணி மடங்கள் மொய்ப்பினான் உயிரெலாம் தன் உயிர் ஒப்ப ஓம்பலால் செயிரிலா உலகினில் சென்று நின்று வாழ் உயிரெலாம் உறைவதோர் உடம்பும் ஆயினான். வைரவால் பூணனி மடங்கள் மொய்ப்பினான் உயிரெலாம் தன்னுயிர் ஒப்ப ஓம்பலால் செய்யிர் இலா உலகினில் சென்று நின்று வாழ் உயிரெலாம் உறைவதோர் உடம்பும் ஆகினான். நண்பர் மனோ வந்திருக்காரு, அவரும் வணக்கம் வணக்கம் மனு. வணக்கம் வணக்கம். எந்த பாடல் படிக்கணும்? 26ல இருந்து திரும்பி படிக்கிறோம். வைரவான் பூணனி மடங்கள் மொழிபினான் உயிரெல்லாம் தன்னுயிர் ஒப்ப ஓம்பலால் உயிரெல்லாம் உறைவதோர் உடம்பும் ஆயினான். ஐயா, ஒரு சிறு சந்தேகம் ஐயா. இந்த கம்பராமாயணத்துல ராமனுக்கு கிட்டத்தட்ட நிகராக தசரதன் புகழப்படுகின்றான் அல்லவா? அவனுடைய வீரமும் மக்கள் ஆமா மேல் அன்பும் அவனுடைய சோ ராம் ராமருக்குண்டான அனைத்து குணங்களும் தசரதனுக்கு இருந்திருக்கிறது அல்லவா? அப்படி சொல்ல முடியாது. ராமன் ஏகபத்தினி விரதன், அது ஆமா, தசரதன் அது ஏகப்பட்ட. ஆமா, அது ஒரு வித்தியாசம் தான் தெரிகிறது அல்லவா? ஒரு வித்தியாசம். ஆமா, மற்றபடி பண்பு நலன்களில் பார்த்தால் கிட்டத்தட்ட ஒத்த பண்புதான். பொதுவாக நாம் நடைமுறையில் பார்க்கிறோம் அல்லவா, தந்தையாருக்கு இருக்கக்கூடிய பெரும்பான்மையான பண்பு நலன்கள் பிள்ளைகளுக்கும் இருக்கும். அது தந்தையினுடைய வழித்தடத்தில் தான் பெரும்பாலான பிள்ளைகள் நடைபோடுகிறார். நாம் நடைமுறையில் காணப்படுகிறோம். அதே இப்போது இந்த காலத்தில் விஞ்ஞானம் மரபணு என்றெல்லாம் அதற்கு காரணம் கண்டுபிடித்து சொல்கிறோம். அது ஒரு விதத்தில் நாம் தசரதனிடமும் ராமனிடமும் பிரதிபலிக்கும். தசரதனிடம் காணப்பட்ட குணங்கள் ராமனிடம் உச்சத்தை அடைகின்றன, ராமனிடம் இன்னும் மிகுதிப்பட்டு விளங்கி தோன்றுகின்றன என்று நாம் சொல்லலாம். அந்த மாதிரியாக நாம் காவியத்தில் பார்க்கும் சில மாறுபாடுகள் இருக்கலாம், ஆனால் பெரும்பான்மையான குணங்கள் ஒத்த குணங்கள் தான். வாக்கு தவறாமல் அவன் நினைத்திருந்தால் கையைக்கு கொடுத்த அந்த வரத்தை நான் தர முடியாது என்று மறுத்துரைத்திருக்கிறான். அவன் அவ்வாறு செய்யவில்லை. ஏற்கனவே வாக்கு கொடுத்து விட்டோம், அதன்படி செயல்பட வேண்டும் என்ற ஒரு நேர்மையின் பால்பட்டு அவன் ராமனை, தன் மகனை, உயிருக்கு உயிரான அந்த மகனை காட்டுக்கு அனுப்பி துணிகிறான். ஆக அந்த விதத்தில் எல்லாம் தசரதன் மிகவும் மேம்பட்டு நிற்கும். அங்கு நாம் அந்த ராமனுடைய குணச்சிறப்பை தசரதனிடமும் பார்க்க வேண்டும். சரியா. எய்யென எழுவகை உண்மையால் மொய்பெறா தினவுரு உழவு தோழினான் மையகம் முழுவதும் பரிஞன் ஓம்புவோர் செய்யென காத்திணி தரசு செய்கின்றான். இதெல்லாம் தசரதனுடைய அந்த உன்னதமான தன்மையை உரைக்கக்கூடிய பாடல்கள். ஒரு அவதாரமாக வந்து பிறக்கக்கூடிய ராமன், அப்ப அப்படியானால் அந்த அவதார புருஷனுக்கு தந்தை ஒரு தகுதி வாய்ந்த ஒருவனாகத்தான் இருக்கும். அதனால் அவனும் ஒரு குணக்குன்றாக நற்பண்புகளின் சிகரமாகத்தான திகழ வேண்டும். அதனால் தசரதன் இயல்புலேயே மிகச் சிறந்தவன் என்பதில் நாம் மாற்றுக் கருத்து எதுவும் சொல்லணும். சரியா? எய்யென எழுபகை எங்கும் இன்மையால் மொய்பெறா தினுவுரு முழவு தோழினான் வையகம் முழுவதும் வரிஞன் ஓம்புமோர் செய்யென காத்து இனிது அரசு செய்கின்றான். எய்யென எழுபகை எங்கும் இன்மையால் மொய்பெறா தினவுரு முழவு தோளினால் வையகம் முழுவதும் வரிஞன் ஓம்பும்போர் செய்யென காத்து இனிது அரசு செய்கின்றான். அதெல்லாம் சேர்த்து படிச்சா அந்த ஓசை வரும். செய்யன காத்து இனிது அரசு செய்கின்றான். அந்த அடைப்பு குறிப்புள் உள்ள எழுத்துக்களை நாம் இணைத்து வாசிப்பது நல்லது. தமிழ் செய்யினுடைய அடிப்படை பண்பே அதுதான். அந்த குச்சியில் உகிற சொற்களை அது சேர்த்துதான் எழுதப்பட்டிருக்கும். சேர்த்து எழுதப்பட்டதை நாம் சேர்த்துதான் வாசிக்க வேண்டும். பிரித்து வாசிக்கும் போது அந்த ஓசை மாறுபட்டது. இதற்கு ஒரு இலகுவான ஒரு உதாரணம் சொல்ல வேண்டும் என்றால் திரைசை பாடல் ஒன்றை சொல்லலாம். ஒரு மெட்டுக்கு வார்த்தை எழுதப்பட்டிருக்கிறது. முதலடியில் குட்டியில் உகிற சொல் ஒன்று பிரித்து எழுதப்பட்டிருக்கிறது. அது சேர்த்து படித்தால் அன்பு ஓசை குன்றிவிடும். அடுத்த அடியில் அது சேர்த்து எழுதப்பட்டிருக்கிறது. அதை பிரித்து படித்தால் அங்கே அந்த மெட்டினுடைய தன்மை மாறிவிடும். அது எந்த எந்த பாடல் என்றால் நீங்கள் அநேகமாக அனைவரும் கேள்விப்பட்டிருப்பீர்கள். கருப்பு நீலா நீதான் கலங்குவதே, துளி துளியாய் கண்ணீர் விழுவதும் ஏன் விழுவது ஏன். இதுதான் அந்த பாடல் வரிகள். அதில் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் கருப்பு நீலா நீதான் கலங்குவதே என்ற வரியில் சேர்த்து எழுதப்பட்டது கலங்குவதே. அந்த சேர்த்து எழுதப்பட்ட அந்த அடியை நீங்கள் பிரித்து வாசித்தால் அங்கு அந்த மெட்டு மாறிப்போகும். நீங்கள் பாடி பார்க்கலாம். கருப்பு நீலா நீதான் கலங்குவது ஏன் என்று பிரித்தால் அங்கு அந்த ஓசை மாறுபட்டு வரும். அந்த வெட்டு வராது. கருப்பு நீலா நீதான் கலங்குவதே, அது கலங்குவதேன் தான். நீதான் கலங்குவது ஏன் என்று பிரித்தால் அங்கு அந்த வெட்டு வராது. அதே போல அடுத்த அடியில் அதே பாடலில் அடுத்த அடியில் பார்த்தீர்கள் என்றால் துளி துளியாய் கண்ணீர் விழுவது ஏன், அங்கு விழுவது ஏன் என்று புரிந்தே இருக்கிறது அந்த வார்த்தை. அதை சேர்த்து படித்தால் அங்கு மெட்டு மாறி போய் விழுவதேன் என்று படித்தால் அங்கு மெட்டுக்குள் அந்த வார்த்தைகள் பொருந்தாமல் போய் அங்கு விழுவது ஏன் என்று பிரித்துதான் படித்தாக வேண்டும். ஆக அந்த ஒரு உத்திதான் இங்கு இந்த பாடல்களிலும் நாம் பார்க்கக்கூடிய செயல்களிலும். இங்கு எல்லாமே குற்றியல் உகர சொற்கள் எல்லாம் பெரும்பாலும் சேர்த்துதான் எழுதப்பட்டிருக்கும். எங்கோ அபூர்வமாக சில இடங்களில் பிரிந்திருக்கலாம் அந்த குற்றியல் உகர சொற்கள், ஆனால் பெரும்பாலும் சேர்த்துதான் எழுதப்பட்டு அப்படி சேர்த்து எழுதப்பட்டிருக்கக்கூடிய சொற்களை நாம் சேர்த்துதான் வாசிக்க வேண்டும். அப்படி வாசித்தால்தான் அந்த ஓசை மாறாமல் இருக்கும். பிரித்து வாசித்தால் ஓசை கிடைக்கும். அதற்கு உதாரணம் இந்த செய்யென காத்து இனிது அரசு செய்கின்றான் என்பதை செய்யென காத்து இனிது அரசு செய்கின்றான் என்று பிரித்து படித்தால் அந்த பாட்டின் ஓசை மாறி. அடுத்த பாட்டு இது எல்லாம் படிச்சாச்சா? பிரகாஷ் உங்களுக்கு நல்லா கேக்குதா? பிரகாஷ் எனக்கு நல்லா கேக்குது. ஆனா எனக்கும் கொஞ்சம் விட்டு விட்டு தான் கேக்கு. நினைக்கிறேன் இப்பவும் தெரியுது ஐயா. ஆ கேக்குது ஐயா, மேனேஜ் பண்ணுங்க. ஏதோ இன்டர்நெட் கனெக்ஷன் கொஞ்சம் விட்டு போச்சு. நான் படிக்கிறேன் ஐயா. எய்யன எழுபகை எங்கும் இன்மையால் மொய்பெறும் தினவொரு முழவு தோளினால் வையகம் விட்டு விட்டு கேட்க சரியா கேட்கலையே. ஆமா ஐயா, மனோ ஐயா படிக்கிறது விட்டு விட்டு கேக்குது. மனு ஐயா, நீங்க படிச்சது சரியா கேட்கல. அதுல கனெக்ஷன் நான் டிஸ்கனெக்ட் பண்ணிட்டு திருப்பி கனெக்ட் பண்றேன். நீங்க படிங்க கமலா. கமலா இருக்கீங்களா? சரி அடுத்த பாடல். ஆயிடை பருவம் அடைந்த எல்லையின் மாயிரும் குவிமகள் மகிழ்வின் ஓங்கிட தேய் புணரு பூசமும் விண்ணுலோர் புகழ் பூயகற் கடகமும் எழுந்து கொள்ளவே. ஆயிடை பருவம் மந்தடைந்த எல்லையின் மாயிரும் புவிமகள் மகிழ்வின் ஓங்கிட வெய்ப்புணர் பூசமும் விண்ணும் விண்ணுளோர் புகழ் தூய கற்கடமும் எழுந்து துள்ளவே. கடகமும் கடகம் தூய கற்கடகமும் எழுந்து துள்ளவே. ஆயிடை பருவம் வந்து அடைந்த எல்லையின் மாயிரும் புவிமகன் ஓங்கிட வெய்ப்புணர் பூசமும் வெண்ணுளோர் தூய கற்கடகமும் எழுந்து துள்ளவே. ஆயிடை பருவம் வந்து அடைந்த எல்லையின் மாயிரும் புவிமகள் மகிழ்வின் ஓங்கிட வேம்புணர் பூசமும் விண்ணுலோர் புகழ் தூயகர் கடகமும் எழுந்துள்ளவே. எழுந்து துள்ளவே. அது அது சேர்த்து படிக்கிறதுங்கிறது அந்த குக்கியல் உபரத்துக்கு பிறகு உயிர் எழுத்து வந்தாதான் சேர்த்து படிக்கிறது. இப்ப ஆயிடை பருவம் வந்து அடைந்த எல்லையின் என்பதுல அந்த வந்து என்ற அந்த தூ என்ற குச்சியல் உகரத்திற்கு பிறகு அ வருகிறது, அதுதான் சேரும். அது பருவம் வந்து அடைந்த அப்படி சேரும். ஆனால் இங்கு எழுந்து துள்ளவே என்பதுக்கு பார்த்தீர்கள் என்றால் எழுந்து என்பதற்கு பிறகு தூ என்ற உயிர்மை எழுத்து தான் வருகிறது. அது உயிர் எழுத்து இல்லை, அதனால் அதோடு அது இணையாது. அங்கு நாம் சேர்த்து படிக்கும் முயற்சி செய்ய வேண்டும். அங்குதான் சேர்த்து படிக்கணும். உச்சியலுகிற வார்த்தைக்கு பிறகு உயிர் எழுத்தில் வரக்கூடிய வார்த்தைகள் வந்தால் அவை இணையும், அது புணர்ந்து விடும். ஆனால் மற்ற சொற்கள் புணராது, உயிர்மை எழுத்துக்களில் வரக்கூடிய சொற்கள் புணராது. அதை அந்த இடத்தில் கவனிக்கும். இப்போது நீங்கள் சரி படித்தது ஐயா. நன்றாக. அடுத்த பாடல். ஒரு பகல் உலகெல்லாம் உதரத்துள் பொதின் அருமறை புணர்வரும் அவனை அஞ்சன அருமுகில் குழுந்தெழில் காட்டும் சோதியை திருவுறப் பயந்தனள் திறம்கொள் கோசலை. ஒரு பகல் உலகெல்லாம் உதரத்துள் பொதிந்து அருமறை உணர்வரும் அவனை அஞ்சன அருமறைக்குணர்வரும் அருமறைக்குணர்வரும் அருமறை எப்படி குணர் என்பது அப்படிதான். ஒரு பகல் உலகெல்லாம் உதரத்துள் பொதிந் அருமறை குணரவும் அவனை அஞ்சன கருமுகில் கொழுந்தெழில் காட்டும் சோதியை திருவுறப் பயந்தனள் திறம்கொள் கோசலை. ஒரு பகல் உலகமெல்லாம் உதர துல் பொதிந் வரும் உலகமெல்லாம் இல்லை, உலகெல்லாம் ஒரு பகல் உலகெல்லாம் உதர துல் பொதிந்து அருமறை குணரவும் அவனை அஞ்சன கருமுகில் கொழுந்துகில் துளில் தொழில் துளி துளில் குளுந்துளில் குளுந்து எழில் காட்டும் ஜோதியை சோதியை திருவுற பயந்தனை பயந்தனல் திறம்கொள் கோசலை. ஒரு பகல் உலகலாம் உதரன் தொன்பொதிந்து அறுமுறைக்கு உணர்வரும் அவனை அஞ்சன கருமிகள் கொழுந்தலில் காட்டும் சோதியை திருவுற பயந்தனன் திறங்கோல் கோசலை. ஐயா இதுல கொழுந்து எழில் வந்து தனித்தனியா வாசிக்கணுமா இல்ல சேர்த்தே வாசிக்கணுமா? கொழுந்து எழில்னு வாசிக்கிறதா இல்ல கொழுந்தெழில்னு வாசிக்கிறதா? எழில்னு சேர்த்து தான் வாசிக்கணும். அது சேர்த்து வாசிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் அந்த எழுத்தை அடைப்பு குறிப்பில் காட்டி இருக்கிறேன். சேர்த்து சரி வாசித்தால் சரி சரி ஓசை அருமுகில் அருமுகில் கொழுந்தொழில் காட்டும் சோதி அருமறை குணர் வரும் அவனை அங்கும் அருமறை குணர் வரும் அவனை அஞ்சன கருமுகில் கொழுந்தொழில் காட்டும் சோதியை சேர்த்துதான் சரி ஐயா. ஆசையும் சுங்குனின் தமரர் ஆர்த்தழ மாசவன் முதலினோர் வணங்கி வாழ்த்துற பூசமும் மீனமும் ஒளிய நல்கினாள் மாசரு கேயகன் மாது மைந்தனை ஆசையும் சுங்குனின் தமரர் ஆர்த்தழ மாசவன் முதலினோர் வணங்கி வாழ்த்துற பூசமும் மீனமும் ஒளிய நல்கினாள் மாசரு கேகையன் மாது மைந்தனை. ஆசையும் விசும்பும் நின்ற அமரர் ஆர்த்தெழ வாசவன் முதலினோர் வணங்கி வாழ்த்துற பூசமும் மீனமும் பொலிய நல்கினாள் மாசரு கேகேயன் மாது மைந்தனே. ஆசையும் விசும்பும் நின்ற அமரர் ஆர்த்தல வாசவன் முதலினோர் வணங்கி வாழ்த்துற பூசமும் மீனமும் புளிய நல்கினால் மாசரு கேகயன் மாது மைந்தனை. சரி நான் படிக்கிறேன், நீங்க படிங்க மரம் அடுத்து நான் படிக்கிறேன். ஆசையும் விசும்பும் நின்ற அமரர் ஆர்த்தல வாசவன் முதலினோர் வணங்கி வாழ்ந்துற பூசமும் மீனமும் பொலிய நல்கினால் மாசரு கேகயன் மாது மைந்தனை. ஆசையும் விசும்பும் நின்று அமரர் ஆர்த்தழ வாசவன் முதலினோர் வணங்கி வாழ்த்துற பூசமும் மீனமும் பொலிய நல்கினாள் மாசரு கேகையின் மாது மைந்தனை. அடுத்தது அடுத்த பாடல் தலையவுள் கரு உடை சைல கோபனும் தலையவுள் கரு உடை சைல கோபனும் இளையும் அந்தரமிசை கெழுமை ஆற்றழு அலைபுகும் அறவினோடு அளவன் வாழ்வுற இளையவன் பயந்தனல் இளைய மென்பொடி. தலையவுள் கரு உடை சைல கோபனும் கிளையும் அந்தரமிசை கெழுமை ஆற்றழு அலைபுகும் அறவினோடு அளவன் வாழ்வுற இளையவன் பயர்ந்தனல் இளைய மென்பொடி. தலையவிழ் தருவுடை செயல கோபனும் கிளையும் அந்தரமிசை கெழுமி ஆர்த்தெழ அழைப்புகும் அறவினோடு அளவன் வாழ்வுற இளையவன் பயந்தனள் இளைய மென்கொடி. தலையவில தருவுடை செயல கோபனும் கிளையும் அந்தரமிசை கெழுமி ஆர்த்தல அலைப்புகும் அறவினோடு அளவன் வாழ்வுற அறவினோடு அறவினோடு அளவன் வாழ்வுற இளையவன் பயந்தனன் இளைய மென்கொடி பயந்தனல் இளைய மென்கொடி. அது சரியா இலக்கண பிரகாரம் அந்த சொற்றொடர் அமைய வேண்டும் என்றால் இளையவர் பயந்தனள் என்று வரணும். அதுல இன் என்பது இச்சாக மாறணும். அது இலக்கணப்படி அதுதான் சரியான சேர்க்கை. அதனுடைய அர்த்த ரீதியாக பார்க்க போகணும். அது ஒரு பிரித்து எழுதியிருக்காரு, அதனால அது இளையவன் என்று, அதனால் அது இலக்கண ரீதியாக சரியாக அமைய வேண்டும் என்றால் இளையவர் பயந்தனள் என்று வரவேண்டும். அடுத்து நான் வாசிக்கிறேன் ஐயா. தலை அவில தருவுடை செயல கோபனும் கிளையும் அந் தரமிசை கெளிமி ஆர்த்தல அலைபுகும் அறவினோடு அளவன் வாழ்வுற இளையவன் பயந்தனர் இளைய மென்கொடி. அது தலை அவிழ தலை அவிழ்தான், அதுல அந்த புள்ளி அழிஞ்சிருக்கு. தலை அவிழ்தரு உடை உடை சைல கோபனும் கிளையும் அந்தர மிசை கெழுமி ஆர்த்தழ அலைப்புகழ் அலைப்புகும் அரவினோ அரவினோடு அளவன் வாழ்வுற இளையவன் பயந்தனள் இளைய மென்கொடி. படம் கிளர் பல் தலை பான்கள் ஏந்துவார் நடம் கிளர் தரமறை நனி மடுழுந்திட மடங்களும் மகமுமே வாழ்வின் ஓங்கிட இடங்கிளர் விழியினால் வீட்டும் அடங்கிளர் பல் தலை பான்கள் ஏந்துவார் நடம் கிளர் தரமறை நனி மகிழ்ந்திட மடங்களும் மகமுமே வாழ்வின் ஓங்கிட இடங்கிளர் விழியினால் வீட்டும் படம் கிளர் பல் பல் தலை பாந்தள் ஏந்துபார் நடம் கிளர் தரமறை நனி மகிழ்ந்திட மடங்களும் மகமுமே வாழ்வின் ஓங்கிட விடம் கிளர் வெளியினால் மீண்டும் ஈன்றனள் மீட்டும் மீட்டும் ஈன்றனள். ரெண்டுமே ஒரே பொருள் தரக்கூடிய வார்த்தைகள் தான். ஆனால் படம் கிளர் பல் தலை பாந்தல் பாந்தல் ஏந்துவார் நடம் கிளர் தரமறை நனி மகிழ்ந்திட மடங்களும் மகமுமே வாழ்வின் ஓங்கிட விடம் கிளர் விழியினால் மீட்டும் ஈன்றனல். பல தலை பாந்தல் மடங்களும் மகமுமே வாழ்வின் ஓங்கிட விடங்கிலர் விளையினால் விளையினால் மீட்டும் ஈன்றனன் ஈன்றனல். ஐயனும் இளவரும் அணிநில மகள்தான் செய்தவம் உடைமைகள் தெரிதர நதியும் மைதவள் பொழில்களும் பாதியும் மருவி நெய்குழல் உறும் இழை என நிலை ஐயனும் இளவளும் அணிநில மகள்தன் செய்தவம் உடைமைகள் தெரிதர நதியும் மைதவள் பொழில்களும் பாதியும் மருவி நெய்குழல் உறும் இழை என நிலை பெற்றார். ஐயனும் இளவளும் அணிநில மகள்தன் செய்தவம் உடைமைகள் தெரிதர நதியும் மைத்தவள் பொழில்களும் வாவியும் மருவி நெய்க்குழல் உறும் இழை என நிலை திரிவார். ஐயனும் இளவலும் அணிநில மகள்தன் செய்தவம் உடைமைகள் தெரிதர நதியும் மெய்த்தவள் பொழில்களும் வாவியும் மருவி நெய்க்குழல் உறும் இழை என நிலை திரிவார். ஐயனும் இளவலும் அணிநில மகள்தன் செய்தவும் உடைமைகள் தெரிதர நதியும் மைத்தவள் பொழில்களும் வாவியும் மருவி நெய்குழல் உரும்யலை என நிலை திரிவார். ஐயனும் இளவலும் அணி நில மகள்தன் செய்வதம் உடைமைகள் தெரிதர நதியும் மைத்தவள் பொழில்கள் வாவியும் மருவி நெய்க்குழல் உறும் இழை என நிலை திரிவார். கொஞ்சம் சாரிங்க, எனக்கு ஒரு கால் வந்துருச்சு, அதனால வந்து போன பாடல் படிக்க முடியல. அப்புறம் வரதனும் இளவலும் பொருள்முடி பகிராது இரதமும் இவளியும் இவரினும் மறைநூல் உரைதரு பொழுதினும் தொழுகில இணையாள் மரதனும் இளவளும் என மறு நேரே மரதனும் இளவளும் ஒரு நொடி பகிரார் இரதமும் இவளியும் இவரினும் மறைநூல் உரைதரு பொழுதினும் ஒழுகிலர் இணையாள் மரதனும் இளவளும் என மறு வினரே பரதனும் இளவளும் ஒரு நொடி பகிரார் இரதமும் இவளியும் பரதனும் இளவளும் ஒரு நொடி பகிரார் இரதமும் இவளியும் இவளியும் இவரினும் மறைநூல் உரைதரு உரைதரு பொழுதினும் ஒழுகிலர் என இணையாள் வரதனும் இளவளும் என மருவினரே. பரதனும் இளவலும் ஒரு நொடி பகிராது இரதமும் ரதமும் இவரினும் மறைநூல் உரைதரு பொழுதினும் ஒளிக்கிலர் எனையால் வரதனும் இளவலும் என மருவினரே. பரதனும் இளவலும் ஒரு நொடி பகிராது ரதமும் பகிராது இரதமும் பகிராதரம் பகிராதமும் சாரி அப்ப பரதனும் இளவலும் ஒரு நொடி பகிராதமும் இவ்வொழியும் இவரினும் மறைநூல் உரைதரு பொழுதினும் ஒளிகில எனையால் வரதனும் இளவலும் என மறுவினரே. தனதன தனதன தனதன தனனா தனதன தனதன தனதன தனனா பரதனும் இளவலும் ஒரு நொடி பகிராது இரதமும் இவ்வொழியும் பரதனும் இளவலும் என மறு வினரே. அப்படி ஒரு சந்தத்தோடு அந்த மாதிரி பல பாடல்கள் வரும்போது அது அந்த சந்த ஓசையோடு படிக்கும் போது ரொம்பவும் இனிமையாக இருக்கும். இதுல ஒன்று இரண்டு பாடல்கள் மட்டும் அனந்த நாராயணன் ஐயா அவங்க படிக்கலாம். அனந்த நாராயணன் ஐயா படிக்கலாம். வணக்கம் வணக்கம் மரதனும் இளவலும் ஒரு நொடி பகிரா ரதமும் இவிழியும் இவரினும் மறைநூல் உரைதரு பொழுதினும் ஒழுகிலர் எனையால் வரதனும் இளவலும் எனமறு வினரே. எல்லாரும் படிச்சாச்சா? படிச்சாச்சியா? அடுத்த பாடம் எதிர்வரும் அவர்களை எமை உடை இறைவன் இருதரு கருணையின் முகமலர் ஒளிர எதுவினை இடரிலை இனிதனும் மனையும் மதிதரு குமரரும் பலியர்கொள் எனவே. எதிர்வரும் அவர்களை எடையுடை இறைவன் சாரி எதிர்வரும் அவர்களை எமையுடை இறைவன் முதிர்தரு கருணையின் முகமலர் ஒளிர எதுவினை இடர் இலை இனிதினும் மனையும் மதிர்தரு குமரரும் வலியற்கொள் எனவே. எதிர்வரும் அவர்களை எமையுடை இறைவன் முதிர்தரு கருணையின் முகமலர் ஒளிர எதுவினை இடை எதுவினை இடரிலை இனிது இனிதும் மனையும் மதிமறு மதிதரு குமரரும் வலியர் கொள் எனவே. எதிர்வரும் அவர்களை எமையுடை இறைவன் முதிதரு கருணையின் முகமலில் ஒளிர எதுவின் எதுவினை இடர்களை இனிதுனையும் மனையும் மதிதரு குமரரும் வலியர்கொள் எனவே. சாரி எதிர்வரும் அவர்களை எமையுடைய இறைவன் முதிர்தரு கருணையின் முகமலர் ஒளிர எதுவினை இடர் இலை இனிதுனும் மனையும் மதிதரு குமரும் வலியர்கொள் எனவே. எதிர்வரும் அவர்களை எமையுடை இறைவன் முதிர்தரு கருணையின் முகமலர் ஒளிர எதுவினை இடரிலை இனிதுன்னும் மனையும் மதிதரு குமரரும் வலியர்கொள் எனவே. அதுல வலியர்னா வந்து வலிமை, அந்த அது ஆரோக்கியமாக இருக்கார்களா, வலிமையாக இருக்கார்களா என்ற அர்த்தத்தில் வலிமையாக ஆற்றலோடு இருக்கிறார். அதாவது நாம் நலம் விசாரிப்போம் அல்லவா, எதிரே வருபவர்களை பார்த்து நல்ல சுகமாக இருக்கிறார்களா விசாரிப்போம். அதை போன்ற அந்த காலத்துல அப்படி எடுத்துக்கலாமா, அந்த காலத்துல வந்து நம்ம வந்து இந்த காலத்துல நலமாக இருக்கிறீர்களா அப்படின்னு கேக்குற மாதிரி அந்த காலத்துல வலியர்கள் அப்படின்னு கேட்பாங்களா? அப்படி கேட்டார்கள், நடைமுறையில் அப்படி கேட்டார்களா என்று நாம் சொல்ல முடியாது. நடைமுறை பேச்சு வழக்கமும் இலக்கிய வழக்கமும் எப்போதும் ஒத்திருந்ததில்லை. அது வித்தியாசமாகத்தான் எல்லா காலமும் இருக்கும். இலக்கியத்தில் கம்பர் இவ்வாறு பயன்படுத்தியிருக்கிறார், ஆனால் நடைமுறையில் இவ்வாறுதான் கேட்டிருப்பார்கள் என்று நாம் உறுதியாக சொல்ல முடியும். இன்றைக்கு கேட்பது போல கூட கேட்டிருக்கலாம், சுகந்தானா என்று கேட்டிருக்கலாம், நலந்தானா என்று, சௌக்கியமா. சௌக்கியம் என்பதெல்லாம் பிற்காலத்தில் வந்தது, அது வடமொழி தாக்கம் தமிழில் அதிகமாக வந்த பிறகு அந்த சௌக்கியம் என்ற வார்த்தைகள் எல்லாம். அதற்கு முன்பு நலந்தானா என்று கேட்டிருக்கலாம், அல்லது வேறு விதமான வேறு ஏதாவது சொற்களை தந்து இதையே கூட கேட்டிருக்கலாம், வலியராக இருக்கிறார்களா என்று கூட கேட்டிருக்கலாம். ஆனால் இப்படித்தான் கேட்டிருப்பார்கள் என்று நாம் உறுதியாக சொல்ல முடியும். இலக்கியத்தில் பயன்படுத்தியிருக்கிறார், அவர் நடைமுறையில் இருந்ததைத்தான் பயன்படுத்தினார் என்று நாம் சொல்ல முடியும். வேறு விதமாக கூட நம் கையாண்டு சரிங்க. அதுகைய நினை எமது அரசன உடையே இஃதொரு பொருள் அல்ல எமதுயிர் உடன்கீழ் மகிதளம் முழுகையும் உருகுவை மலரோ உருபகல் அளவென உரைநனி முடிவார். அதுகைய நினை எமது அரசன உடையே இஃதொரு பொருள் அல்ல எமதுயிர் உடன்கீழ் மகிதளம் முழுகையும் உருகுவை மலரோ உருபகல் அளவென உரைநனி. அகுதய நினையம அரசனம் அரசன உடையோம் இஃது ஒரு பொருளல எமதுயிர் உடலியேள் மகிதளம் முழுதையும் உருகுவை மலரோன் உகுப்பகல் அளவென உரைநனி புரிவார். அதைய நினை எமது நினையம துரச நினை எமது எமது துரசன உடையம் இது ஒரு பொருள் இது ஒரு பொருள் அல எமதுயிர் உடனேல் மகிதளம் முழுதையும் உருகுவை மலரோன் உகுப்பகல் அளவென உரை நனி புரிவார். அத்துய நிலை எமதரசன உடனே இது ஒரு பொருளல எமதுயிர் உடன்கேல் மகிதளம் முழுதையும் உருகுவை மலரோன் உகுபகல் அளவென உரை. அகுதய மனோ, உங்களோட ஆடியோ இணைப்பு சரியா வரல, விட்டு விட்டு கேளு. ஓகே. அகுதய அகுது ஐ மீன் அகுதய நினையமது அரசன உடையே இகுது இகுது ஒரு பொருளால எமது உயிர் உடனே மகிதளம் முழுதையும் உருகுவை மலரோன் உகுபால் உகுபால அளவென உரைநனி பூரிவார். அக்தைய நினையமது அரசன உடையே இஃதொரு பொருளல எமதுயிர் உடனே மகிதளம் முழுதையும் உருகுவை மலரோன் உகுபகல் அளவென உரைநனை புரிவார். அப்படின்னு வருதில்லை, அது வந்து அது உச்சரிப்பு வந்து இங்கே எப்படி உச்சரிக்கணுங்கிறதையே கம்பர் அந்த எதுகையின் மூலம் காட்டி விடுகிறார். அக்து இக்து என்று பலரும் உச்சரிக்கிறார்கள், ஆனால் அது அப்படி உச்சரிக்கப்படக்கூடிய வார்த்தை அல்ல, அது அகுது இகுது என்றுதான் உச்சரிக்கப்படுது. அது அப்படித்தான் உச்சரிக்கப்பட்டு கொண்டு இருந்தது அந்த காலத்தில் என்பதற்கு சான்றாக இந்த பாடல் இருக்கிறது. இந்த பாடலில் நீங்கள் எதுகையை பார்த்தீர்கள் என்றால் பின்னிரண்டு அடியில் கி கு என்பது எதுகையாக வந்திருக்கிறது. அப்படியானால் அந்த கி கு என்பதற்கு இணையாகத்தான் இந்த அகுது இகுது என்பது அமைய வேண்டும். இது ஆயுத எழுத்தாக இருந்தாலும் அந்த ஓசை உடையதாக இருந்தால்தான் அவர் எதிரியா எதிரியாக அமைத்திருப்பார். அப்ப அந்த உகுபகல் என்பதற்கு இணையாக இகுது அகுது என்பது வருகிறது. உகு இகு அகு மகி அப்படின்னு அந்த நான்கு அடியிலையும் எதுகை ஒரே ஓசை உடையதாக அமைந்திருக்கு. நாம் அதை அக்கு அக்கு இக்கு என்று சொல்லும் போது அங்கு எதுகை மாறி போய்விடும், ஓசை மாறி போய்விடும். அதனால் அது அகுது இகுது என்பதுதான் சரியான உச்சரிப்பு என்பதற்கு இந்த பாடல் மிகச்சிறந்த எடுத்துக்காட்டாக. ரொம்ப நன்றியா, நல்ல ஒரு புரிதல் அறிதல் நடந்தது, மகிழ்ச்சியா. அது நிறைய பேர் அதை அக்கு இக்கு என்றுதான் சொல்லிக் கொண்டிருக்காங்க. இக்கு என்ற உச்சரிப்பிலேயே உச்சரிக்கிறது அது கூ என்பதுதான் இணையானது கூ அகுது. அதற்காகத்தான் அந்த கூவை எதிரியாக. அடுத்தது என்னைய முனிவரரும் இமையவரும் இடையூறொன் குடையரானால் பன்னகமும் நறுவெள்ளி பனிவரையும் பார்க்கடலும் பதுமபீட தன்னகரும் கற்பகனா தனிநகரும் மணிமாட அயோத்தி என்னும் பொன்னகரும் அல்லாது புகழ் உண்டோ இகல் கடந்த புலவு வேலோ. என்னணைய முனிவரும் இமயவரும் மடையுறு ஒன்று ஒன்று உடையரானால் பல்நகமும் நகுவெள்ளி பனிவைரமும் பார்க்கடலும் பதுமபீடத்து அந்நகரும் கற்பக நாட்டு அணிநகரும் மணிமாட அயோத்தி என்னும் பொன்னகரும் அல்லாது புகழுண்டோ இகழ் கடந்த புலவு வேலோய். என்னணைய முனிவரும் இமயவரும் இடையுறொன்று உடையவர் உடையர் ஆனால் பல்லகமும் நகுவெள்ளி பனிவரையும் பாட்கடலும் பதுமபீடத்து அந்நகரும் கற்பக நாட்டு அணிநகரும் மணிமாட அயோத்தி என்னும் பொன்னகரும் அல்லாது புகழ் உண்டோ இகழ் கடந்த புலவு வேலோய். என்னைய என்னைய முனிவரும் இமயவரும் இடையூறு ஒன்று உடையர் ஆனால் பல்நகமும் நகுவெள்ளி பனிவரையும் பார்க்கடலும் பதுமபீடத்து அந்நகரும் கற்பக நாட்டு அணிநகரும் மணிமாட அயோத்தி என்னும் பொன்னகரும் அல்லாது புகழுண்டோ இகழ் கடந்த புலவு வேலோய். அந்த மனோ என்ன ஆனாரு, இருக்காரா போயிட்டாரா? மனோ இல்ல போல இருக்கு, ட்ராப் ஆஃப். அவருக்கு இணைய இணைப்பு அணைய முனிவரரும் இமயவரும் இடையூறு ஒன்றுடையர் ஆனால் பல்நகமும் நகுவெள்ளி பனிவரையும் பார்க்கடலும் பதுமபீடத்து அந்நகரும் கற்பக நாட்டு அணிநகரும் மணிமாட அயோத்தி என்னும் பொன்னகரும் அல்லாது புகழுண்டோ இகழ் கடந்த புலவு வேலோய். அதுல ஒண்ணு கவனிக்க வேண்டியது என்னன்னா, என்னையே அந்நகரும் பொன்னகரும் என்பதுல எதுகை இருக்கிறது, ஆனால் பல்நகமும் என்பதில் அது இல், அது இடையினை எழுத்து வருகிறது. அங்கெல்லாம் மெய் எழுத்துதான் எதுகையாக இருக்கிறது மற்ற அடிகள், இங்கு ஏன் அப்படி வந்திருக்கிறது, இது ஒரு தவறு போல காட்சி அளிக்கும். ஆனால் அதற்கு காரணம் அது பிரித்து எழுதப்பட்டதுதான் காரணம். அம்பருடைய மூலப்பிரதியில் அது சேர்த்துதான் எழுதப்பட்டது, அது பன்னகமும் என்று. அது பிரித்து எழுதப்படும் போது பல் கூட்டல் நகும் என்று பிரித்து எழுதப்பட்டிருக்கு. அது சேர்த்து எழுதப்பட்டிருந்தால் எதுகை சரியாகவே அமைந்திருக்கும். பிரித்து எழுதப்பட்டதனால் அந்த இடத்தில் எதுகை மாறியது போன்ற ஒரு தோற்றம். அடுத்த பாடல் தருவனத்துள் யானியற்றும் தவவேள்வி கிடையூரா தவம் செய்வோர்கள் பெருவரச்சின் தடைகாம விகிழியன நிறுதரிடை விளக்கா வண்ணம் செருமுகத்து காத்தியன நின் சிறுவர் நால்வரினும் அரிய செம்மல் ஒருவனைத்தன் திடீதி என உயிர் இறக்கும் கொடும்பூச்சின் உழைய சொன்னார். உயிர் இறக்கும் கொடும்பூச்சி உழைய சொன்னார். தருவனத்துள் யானியற்றும் தவவேள்விக்கு இடையூறு இடையூறா தவம் செய்வோர்கள் வெறுவர சென்று அடை காம வெகுடி என நிருதர் இடை விலகாய் வண்ணம் செருமுக விளக்கா வண்ணம் செருமுகத்து காத்து என நின் சிறுவர் நால்வரெனும் கரிய செம்மல் ஒருவனை தந்திடு என உயிரிறக்கும் கொடுங்கூற்றின் உடையச் சொன்னான். தருமணத்துள் யான் ஏற்றும் தவவேள்விக்கு இடையூறா தவம் செய்வோர்கள் வெறுவரச் சென்று அடைக்காம வெகுளியென நிருதர் இடைவிளக்கா வண்ணம் செருமுகத்து காத்தி என மின் சிறுவர் நால்வரினும் கரிய செம்மன் ஒருவனை தந்திடுது என உயிரிழக்கும் கொடுங்கூற்றின் உளைய சொன்னான். கிடையூற தவம் செய்வோர்கள் வெறுவர செந்துடைகாம வெகுளியென நிருதர் இடை விளக்கா வண்ணம் செருமுகத்து காத்தி என நின் சிறுவர் நால்வரினும் கரிய செம்மல் ஒருவனை தந்திடு என உயிர் இறக்கும் கொடுங்குட்டி. தருவனத்துள் யான் இயற்றும் தவ வேள்விக்கு இடையூறா தவம் செய்வோர்கள் வெறுவெறச் சென்று அடைகாம வெகுளி என நிருதர் இடை விளக்கா வண்ணம் செருமுகத்து காத்தி என நின் சிறுவர் நால்வரினும் கரிய செம்மல் ஒருவனை தந்திடு என உயிரிறக்கும் கொடுங்கூற்றினை உளைய சொன்னான். இதை இதை நம்ம நம்ம படிக்கும்போது ரொம்ப எனக்கு இது ஞாபகம் இருக்கு. அந்த தசரதன் வந்து நாலு பிள்ளைகள் இல்லை பிராமணன் எனக்கு தந்துரு என்னை என் கூட அனுப்புனோடனே இவன் என்னடா இது இப்படி இல்லை உயிரியே கொடுன்னு சொல்றானே இல்லை அப்படின்னு தசரதன் ரொம்ப அப்படியே ரொம்ப வருத்தப்படுவார். பாட்டை படிக்கும் போதே அந்த காட்சி கண்ணுக்கு முன்னாடி வரும். ஆமா, அப்படியே அப்படியே உசுர புடிச்சு பாரு தசரதர் என்னடா இவர் விவகாரமா கேக்குறாருல. ஐயா படி. தருவனத்துள் யான் இயற்றும் தவ வேள்விக்கு இடையூறா தவம் செய்வோர்கள் வெறுவரச் சென்று அடை காம வெகுளி என நிருதரிடை விளக்கா வண்ணம் செருமுகத்து காத்தி என நின் சிறுவர் நால்வரினும் கரிய செம்மல் ஒருவனை தந்திடுதி என உயிரிறக்கும் கொடுங்கூற்றின் உளைய சொன்னான். ஐயா உங்க வாசிப்பு மிக சிறப்பா இருக்கு. ஆனா நீங்க நீங்க இன்னும் இத அந்த அந்தந்த அடிகள்ல நிறுத்தி வாசித்தா இன்னும் இந்த ஓசை சிறப்பா வரும். உங்களுடைய குரல்ல ஓசை சிறப்பா வரும். அதாவது நீங்கள் கடைசியில முடிகிற வார்த்தையை அடுத்த அடியோட சேர்த்துடுறீங்க. சேரும்போது அங்க ஓசை கொஞ்சம் குறைஞ்சிருது. அந்த இடத்துல நிறுத்தி அடுத்த அடியை எடுத்து வாசித்தா நல்லா இருக்கும். அதாவது இடையூறா தவம் செய்வோர்கள் அங்க கொஞ்சம் நிறுத்தணும் இடைவெளி விட்டு. அடுத்தது வெறுவரச் சென்று அடையாம வெகுளியன நிறுதரிடை விளக்கா வண்ணம் அங்க நிறுத்தணும் அப்படி வாசித்தா ஓசை. சரிங்க சரிங்க. அடுத்த பாடல் தொடையூற்றின் தேன் துளிக்கும் நருந்தாரான் ஒரு வண்ணம் உயரம் நீங்கி படை ஊற்றும் இளன் செறியன் இவன் பெரியோய் பணி இதுவேல் பனி நீர் கங்கை புடை ஊற்றும் சடையானும் நான்முகனும் புரந்தரனும் புகுந்து செய்யும் இடையூற்று கிடையூரா யான் காப்பேன் பெருவேள்வி கெழுகை என்றான். தொடையூற்றின் தேன் துளிக்கும் நருந்தாரான் ஒரு வண்ணம் துயரம் நீங்கி படையூற்றம் இளன் சிறியன் இவன் பெரியோய் பணி இதுவேல் பனிநீர் கங்கை புடையூற்றும் சடையானும் நான்முகனும் புரந்தரனும் புகுந்து செய்யும் இடையூற்று கிடையூரா யான் காப்பன் பெருவேள்விக்கு எழுக என்றான். தொடையூற்றும் தேன் துளிக்கும் நருந்தாரன் ஒரு வண்ணம் துயரம் நீங்கி படையூற்றும் இளன் சிறியவன் சிறியன் இவன் பெரியோய் பனிது வேல் பனி நீர் குங்கை புடையூட்டும் சடையானும் நான்முகனும் புரந்தரனும் புகுந்து செய்யும் இடையூற்று கிடையூறாய் யான் காப்பன் பெருவேள்விக்கு எழுக என்றான். தொடை தொடை ஊட்டி துயரம் நீங்கி படையூட்டுது வேல் பனிநீர் கங்கை புடைவூற்றும் சடையானும் நான்முகனும் புரந்தரனும் புகுந்து செய்யும் இடையுற்று கிடையூற யான் காப்பன் பெருவேள்வி கெழுக என்றான். ஐயா, இதுல வந்து அவர் வந்து விஸ்வாமித்திரர் வந்து இவர்களுக்கு தடை செய்தவர்கள் சிவன் அப்படின்லாம் சொல்லவே இல்லையே. சிவனும் திருமால் எல்லாம் வந்து தடை செய்தார்கள், ஆனால் அவர்களே வந்தாலும் நான் சண்டை புரிவேன் என்று கூறுகிறாரே. அதாவது புரந்தர் அவர்கள் அவர்கள் அதுக்கு ஏற்கனவே விளக்கம் கொடுத்தோம். அவர்கள் வந்து தடை செய்ய மாட்டார்கள், ஆனால் அப்படிப்பட்ட மகத்தானவர்கள் பெரியவர்கள் வந்தால் கூட நான் தடுத்து காப்பேன் உன்னை. உலகத்தையே படைக்கின்ற, காக்கின்ற, அழிக்கின்ற சக்தி வாய்ந்த அவர்கள் வந்தால் கூட நான் உன்னுடைய வேள்வியை காத்து நிற்பேன் என்று சொல்கிறேன். அவர்கள் வந்து தடை செய்ய போவதில்லை. அவர்கள் வேள்விக்கு இடையூறு செய்யக்கூடியவர்கள் அல்ல. அந்த சிவனும் அந்த நான்முகனும் வேள்விக்கு இடையூறு செய்ய கூடியவர்கள் அல்ல. வேள்விக்கு இடையூறு செய்யக்கூடியவர்கள்ல புரந்தரன் என்பவன் வருவான். புரந்தரன் என்றால் இந்திரன். இந்திரன் வேள்விக்கு இடையூறு செய்யக்கூடியவன் தான். அவன் பல இடங்களில் முனிவர்கள் வேள்வி செய்யும் போதோ அல்லது தவம் செய்யும் போதோ புகுந்து இடையூறு செய்வதை நாம் பல கதைகளில் பார்த்திருக்கிறோம். அதே போல அரக்கர்களும் இடையூறு செய்வார்கள். ஆனால் இங்கு புடையூற்றும் சடையான் என்று அந்த சிவனை சொன்னதும் நான்முகனை சொன்னதும் கூடுதலாக சொல்லப்பட்டது. அவர்கள் இடையூறு செய்யக்கூடியவர்கள் அல்ல. ஆனாலும் அப்படிப்பட்ட மிக பெருமை வாய்ந்தவர்கள், பெரும் வலிமை மிக்கவர்கள், யாராலும் அழிக்க முடியாதவர்கள், அவர்கள் வந்து இடையூறு செய்தால் கூட நான் உனக்கு துணையாக நின்று உன் வேள்வியை காப்பேன் என்று ஒரு நம்பிக்கை கொடுக்கும் விதமாக அவர் சொல்லி சவால் விடுபவர்கள் அப்படி சொல்வார்கள் அல்லவா, நான் மடை முறையில் பார்க்கிறவன் அல்லவா, எவனாக இருந்தாலும் நான் பார்த்துக் கொள்கிறேன் என்று சொல்கிறார்கள் அல்லவா, அதை போன்ற ஒரு இல்லையா? இது தசரதன் சொல்லுகிறார்ல, நான் வந்து பார்க்கிறேன் என் குழந்தைய, என் பையன் அனுப்ப வேண்டாம்னு சொல்றாரு. அவன் சிறுவன் சொன்னதுதான் நம்ம இப்ப தசரதன் சொல்றதுதான். தொடை ஊற்றின் ஓகே, தொடை ஊற்றின் என்ன சொல்கிறான் என்றால் உன் வேள்வியை நான் கேட்கிறேன், நானே வருகிறேன். யார் வந்தாலும் உன் வேள்விக்கு எதிராக யார் வந்தாலும் நான் காப்பேன், வேள்வியை காப்பேன். ஆனா இங்க சிவனை சொன்னது ஒரு விதத்துல சிவன் ஒரு முறை வேள்வியை அழித்திருக்கிறார். தட்சன் அழித்திருக்கிறார். ஆனால் நான்முகன் எங்கும் வேள்வியை அழித்ததாக நாம் எங்கும் வரலாறு பார்க்கும். ஆனால் சிவன் வேள்வியை அழித்திருக்கிறார் என்பதனால் சிவன் ஒருவேளை வந்து இந்த வேள்விக்கு இடையூறு செய்தாலும் செய்யக்கூடும் செய்யக்கூடும். அப்படி சிவனே வந்தால் கூட அல்லது வேறு எவனே வந்தால் கூட நான் உன்னுடைய வேள்வியை நான் காட்டுவேன் என்று சொல்வதாக நாம். திருமாலும் வேள்வியை இது பண்ணியிருக்கிறார் இல்லையா? அதுதானே அந்த வாமன அவதாரம். திருமாலுடைய செய்தி இங்கு வரவில்லை. திருமாலை பற்றி எந்த வார்த்தையும் இடம்பெறவில்லை. திருமால் வேள்வியை அழித்ததாக நாம் எங்கும் படிக்க, வேள்வியை அழிக்கவில்லை. அந்த அந்த அந்த மூன்றடி நலம் கேட்டு அவனை ஆஃப் பண்ணி விடுவாரே அந்த இவனை. வேள்வி முடிந்த பிறகு வந்து இல்லனா அவன் தான் இந்திரன் ஆயிருப்பான். அந்த அவரோட சுக்கராச்சாரியார் வந்து அவனோட குலகுரு, அவனை பவர்ஃபுல்லா ஆக்கணுங்கிறதுனால தானே அவன் ஏதோ அந்த வியாகம் செய்வான். சோ அத வந்து திருமால் ஆஃப் பண்ணிடுவார் மூன்றடி நிலம் கேட்டு. சுக்கராச்சாரியார் தடுப்பார். ஆமா, அங்க அவரு கேள்வியை இடையூறு செய்வதற்காக வரவில்லை, அவனை அடக்குவதற்கு அவனை. ஆமா, ஒரு மாதிரி எப்படி அது அவனுக்கு பலன் தராம போயிடும் அவனோட அவன் செய்த. ஆமா, சரி அடுத்த பாடல் படிப்போம். ஐயா படிங்க. நானும் படிக்கவில்லை, பரவாயில்ல. அம்மா படிச்ச பிறகு நான் படிக்கிறேன். சரி. தொடை ஊற்றின் தேன் துளிக்கும் நருந்தாரான் ஒரு வண்ணம் துயரம் நீக்கி படை ஊற்றம் இளன் சிறிய நிவன் பெரியோய் பணி இதுவேல் பனி நீர் கங்கை புடைவூற்றும் சடையானும் நான்முகனும் புரந்தரனும் புகுந்து செய்யும் இடையூற்று கிடையூரா யான் காப்பன் பெருவேள்விக்கு எழுக என்றான். தொடையூற்றின் தேன்துளிக்கும் நருந்தாரான் ஒரு வண்ணம் துயரம் நீக்கி படையூற்றும் இளன் சிறியன் இவன் பெரியோய் பணி இதுவேல் பனிநீர் கங்கை புடையூற்றும் சடையானும் நான்முகனும் புரந்தரனும் புகுந்து செய்யும் இடையூற்றுக்கு இடையூரா யான் காப்பன் பெருவேள்விக்கு எழுக என்றான். நீங்க நிறுத்தி படிச்சீங்க, ஆனா நீங்க அந்த பாதி அடியையும் ஒரு அடின்னு நினைச்சு அதுல நிறுத்துறீங்க. அதாவது இது மடை இதுவரைக்கும் ஒரு அடி புடையூற்றின் தேன் துளிக்கும் அருந்தாரான் ஒரு வண்ணம் துயரம் நீங்கி, இது அரிசீர் ஆசிரியர் வருத்தம், அந்த ஆறு சீரும் ஒரு அடியா இருக்கு. அது நியாயப்படி ஒரு அடியே நேரே எழுதணும். இங்க நமக்கு புத்தகத்துல அப்படி எழுதுவதற்கு இடம் இருக்காது என்பதனால் பதிப்பிப்பவர்கள் மடக்கி பதிப்பிக்கிறார்கள். மட்டும் நாலு அடிதான், மொத்தம் நாலு அடி பாட்டு. அப்போ ஒரு அடியை நீளமா இறையில எங்கேயுமே நிறுத்தாம படிச்சு அந்த அடி முடிகிற இடத்துல நிறுத்தி அடுத்த அடியை படிக்கும் போது அதை கொஞ்சம் அதை உயர்த்தி படிக்கும் போது ஓசை வரும். நம்ம பாதியில தொடையூற்றின் தேன் துளிக்கும் நருந்தாரான் ஒரு வண்ணம் துயரம் நீங்கி படையூற்றும் இளன் சிறியன் இவன் பெரியோய் பணி இதுவேல் பணி நீர் கங்கை புடையூற்றும் சடையானும் நான்முகனும் புரந்தரனும் புகுந்து செய்யும் இடையூற்றுக்கு இடையூரா யான் காப்பன் பெருவேள்விக்கு எழுக என்றான். இப்போ கேட்கும் போது ரொம்ப இனிமையா இருக்கு. அந்த ஓசை கம்மியமாக ஒலிக்கிறது. நன்றியா, இப்படியே பழகிறேன். அடுத்த பாடல், செய்யும் மாறியால் பெருகு வெள்ளம் போய் ஒய்கொள் வேலைவாய் முடுகும் மாறுகோள் ஐய நின்மகர் களவில் விஞ்சைவர் செய்து காலம் இன் தெதிர்ந்ததென்னவே. பெய்யும் மாறியால் பெருகு வெள்ளம் போய் மொய்கொள் வேலைவாய் முடுகும் மாறுபோல் ஐயனின் மகர்க்கு அளவில் விஞ்சைவனும் தெய்து காலம் இன் காலம் இன்றெய்ந்தது எய்ந்தது என்னவே. எதிர்ந்தது என்னவே எய்தது காலம் இன் எதிர்ந்ததென்னவே. பெய்யும் மாறியால் பெருகு வெள்ளம் போய் மொய்க்குள் வேலைவாய் முழுகும் ஆறு போல் ஐய நின் மதற்கு அளவில் விஞ்சை வந்து எய்து காலம் என்று எதிர்ந்து எதிர்ந்தது என்னவே. மனோ ரொம்ப விட்டு விட்டு கேக்குது மனோ, மன்னிச்சுக்கோங்க. பெய்யும் மாறியால் பெருகு வெள்ளம் போய் மெய்கொள் வேலைவாய் முடுகும் ஆறு போல் மெய்கொள் வேலைவாய் முடுகும் ஆறு மொய்கொள் வேலைவாய் முடுகும் ஆறு போல் ஐய நின் மகர்க்கு அளவில் விஞ்சவை விஞ்ச வந்து எய்தும் காலம் என்று எதிர்ந்தது எனவே என்னவே. பெய்யும் மாறியால் பெருகு வெள்ளம் போய் மொய்கொள் வேலைவாய் முடுகும் ஆறுபோல் ஐயம் நின்மகர்க்கு அளவில் விஞ்சை வைந்து எய்து காலம் இன்று எதிர்ந்தது என்னவோ என்னவே. அடுத்த பாடல், வென்றி வாழ்வுடை விசித்து மெய்மை போல் எங்கும் தேய்வுரா தூணியா திரு வென்றி வாழ்வுடை விசித்து மெய்மை போல் என்றும் தெய்வுரா தூணி யாத்திரு தூணி யாத்திரு ஒன்று போன்றுயர் தோழில் கொற்றவில் ஒன்று தாங்கினான் உலகம் தாங்கினான் வென்றி வாழ்வுடை திசித்து மெய்மை போல் என்றும் தெய்வுரா தூணி யாத்திரு ஒன்று போன்றுயர் தோழில் கொற்றவில் ஒன்று தாங்கினான் உலகம் தாங்கினான். அந்த தானன தனன தானன அந்த தானன தான தானன என்றி வாழ்வுடை திசித்து மெய்மை போல் என்றும் தெய்வுரா தூணி யாத்திரு குன்று போன்றுயிர் தோளில் கொற்றவிழ் ஒன்று தாங்கினான் உலகம் தாங்கி. வென்றி வாழ்புடை விசித்து மெய்மை போல் என்றும் தெய்வுரா தூணி யாத்திரு குன்று போன்றுயிர் தோளில் கொன்றவில் ஒன்று தாங்கினான் உலகம் தாங்கினான். வென்றி வாழ் புடை விசித்து மெய்மை போல் என்றும் செய்யுறா துணி யாத்து இரு குன்று போன்றுயிர் தோளில் கொற்றவில் ஒன்று தாங்கினான் உலகம் தாங்கினான். வென்றி வாழ்புடை விசித்து மெய்மை போல் என்றும் தெய்வர துணி யாத்திரி குன்று போன்றிய தோளில் கொற்றவில் ஒன்று தாங்கினான் உலகம் தாங்கினான். இப்ப எதுவும் விட்டு விட்டு கேட்டுச்சிங்களா இல்ல கரெக்டா இருந்ததுங்களா ஐயா? இப்பவும் பரவாயில்ல, ஆனா இன்னும் முழுமையா சரியா வந்துருச்சுன்னு சொல்றது விட்டு விட்டு உண்மையோட ஓரளவு சரி சரி. நான் ஹெட்செட் போட்டு நான் வச்சுருக்கேன். சரி சரி. வென்றி வாழ் புடை விசித்து மெய்மை போல் என்றும் தேய்வுறா தூணியாத்து இருகொன்று போன்றுயர் தோளில் கொற்றவில் ஒன்று தாங்கினான் உலகம் தாங்கினான். வென்றி வாழ். நன்றியா. வென்றி வாழ் புடை விசித்து மெய்மை போல் என்றும் தெய்வரா துணியாத்து இரு குன்று போன்று உயர்தோளில் கொற்றவில் ஒன்று தாங்கினான் உலகம் தாங்கினான். வேற யாராவது வந்திருக்காங்களா? புரியுதா? நான் படிக்கிறேன். வாங்க வருக வருக. நன்றி. வென்றிவால் புடை விசித்து மெய்மை போல் என்றும் தேய்வுரா தூணியாத்து இரு குன்று போன்றுயர் தோளில் கொற்றவில் ஒன்று தாங்கினான் உலகம் தாங்கினான். அடுத்த பாடம் தமிழ் எனும் அளப்பெரும் சலதி தந்த தமிழ் கண் விழி வழி உழுக உங்கரி அழிவன செய்தலால் அரக்கர் ஆகியே இழிகன உழைத்தனன் அசனி எட்டவே தமிழ் எனும் அளப்பெரும் அழதி தந்தவன் உமிழ்கனல் விழி வழி ஒழுக ஒழுக உங்கரி தழிவன செய்தலால் அரக்கராகியே இழிகன உரைத்தனன் அசனி எஞ்சவே. தமிழெனும் அளப்பரும் சலதி தந்தவன் மிழ்கனல் விழி வழி ஒழுக உங்கரித்து அழிவன செய்தலால் அரக்கராகியே இழிகன உரைத்தனன் அசனி என்றவே. தமிழனும் அளப்பரும். ஓ, மனோ போயிட்டாரா? இருக்காரா? இல்ல இல்ல, படிக்கிறீங்களா? படிங்க. படிக்க. தமிழனும் அளப்பரும் சலதி தந்தவன் உமிழ்கனல் விழிவிழி ஒழுக உங்கரி தழிவன செய்தலால் அரக்கர் ஆகியே இழிகின உரைத்தனன் அசனி என்றவே. தமிழனும் அளப்பரும் சலதி தந்தவன் உமிழ்கனல் விழி விழி ஒழுக உங்கரித்து அழிவன செய்தலால் அரக்கராகியே இழிகன உரித்தன நசனி என்றவே. தமிழ் எனும் அளப்பரும் சலதி தந்தவன் உமிழ்கனல் விழிவழி ஒழுக ஊங்கரித்து அழிவன செய்தலால் அரக்கர் ஆகியே இழிகன உரைத்ததன் அசனி என்றவே. தமிழ் எனும் அளப்பெரும் சலதி தந்தவன் உமிழ் கனல் விழி வழி ஒழுக உங்கரித்த அழிவன செய்தலால் அரக்கராகியே இழிகென உரைத்தனன் அசனி என்றவே. ஐயா அல்ல, நீங்க வாசணும். ஐயா, அந்த இவர் அனந்தகுமார் அனந்த நாராயணன் அவர் போயிட்டாரு. ஓ, போயிட்டு. சரி, அப்ப மண்ணுருத்தெடுப்பினும் கடலை வாரின் விண்ணுருத்தெடுப்பினும் வேண்டின் செய்யிருப்பாள் என்னொரு தெரிவரும் பாவம் வேண்டிவோ பெண்ணுரு கொண்டன தெரியும் வெற்றியாள் மண்ணுரு தெடுப்பினும் கடலை வாரினும் இன்னொரு தெடுப்பினும் வேண்டின் செய்கிப்பாள் என்னொரு தெரிவரும் பாவம் வேண்டிவோ பெண்ணுரு கொண்டன தெரியும் வெற்றியாள் மண்ணுரு தெடுப்பினும் கடலை வாரினான் விண்ணுரு திடுப்பினும் வேண்டி வேண்டின் செய்கிற்பாள் என்னுரு தெரிவரும் பாவம் ஈண்டி ஓர் பெண்ணுரு கொண்டன திரியும் பெற்றியாள் மண்ணுரு துடிப்பினும் கடலை வாரினும் விண்ணுரு துடிப்பினும் வேண்டியன் சீகிட்பால் என் உரு தெரிவரும் பாவம் ஏந்திவோர் பெண்ணுரு கொண்டன திரியும் பெற்றியாள் வாரினும் விண்ணுரு தெரிவரும் பாவம் ஏந்திவோர் பெண்ணுரு கொண்டன திரியும் பெற்றியாள் மண்ணுறுத்து எடுப்பினும் கடலை வாரினும் விண்ணுறுத்து இடுப்பினும் வேண்டின் செய்கிற்பாள் எண்ணுறு தெரிவரும் பாவம் ஈண்டியோர் பெண்ணுறு கொண்டன திரியும் பெற்றியாள் நண்பர் சாந்தகுமார் மண்ணுறுத்தடிப்பினும் கடலை வாரினும் விண்ணுறுத்து இடிப்பினும் வேண்டின் சேர்க்கிற்பால் என் உரு தெரிவரும் பாவம் ஈண்டி ஓர் பெண் உரு கொண்டன திரியும் பெற்றியாள் அடுத்த பாடம் ஊடக அற ஊழல் சூழக் கையினல் ஆடுரை வாழ்க்கையல் ஊடக அற ஊழல் சூழக் கையினல் ஆடுரை வாழ்க்கையல் கண்ணில் காண்பரே ஆடவர் பெண்மையை அவாவும் தோழினாய் ஆடகை என்பதைச் சழற்றி நாமமே சூடக அறவுழல் சூழக் கையினாள் காடுரை வாழ்க்கையல் கண்ணில் காண்பரேல் ஆடவர் பெண்மையை அவாவும் தோழினாய் தாடகை என்பதை சுழக்கி நாமமே சழக்கி சாரி சாடகை என்பது சழக்கி நாமமே சூடக சூடக அறவு உழல் சூழ கையினல் காடுரை வாழ்க்கையல் கண்ணில் காண்பரேல் ஆடவர் பெண்மையை அவாவும் தோழினாய் தாடகை என்பது அச்சுளி அச்சலக்கி நாமமே சூடக அறவு உழல் சூழக்கையினால் சூழக்கையினல் காடுரை வாழ்க்கையல் கண்ணில் காண்பரேல் ஆடவர் பெண்மையை அவாவும் தோழினாய் தாடகை என்பது அச்சழகி நாமமே தாடகை என்பது அச்சழக்கி நாமமே படிக்கலாம் சூடக அறவுழல் குடக படிக்கிறேன் சூடக அறவுழல் சூடக அறவுழல் சூழக் கையினல் காடுரை வாழ்க்கையல் கண்ணில் காண்பரேல் ஆடவர் பெண்மையை அவாவும் தோழினாய் தாடகை என்பது அச்சழக்கி நாமமே அந்த இதெல்லாம் நீங்க கொஞ்சம் சேர்த்து வாசிட்டா உங்களுக்கு நல்லா வாசிக்கிறது திறன் நல்லா இருக்கு. அந்த அடைப்புக்குறிக்குள்ள உள்ள எழுத்துக்களை நீங்கள் சேர்த்து வாசித்தா அந்த ஓசை மாறாம வரும். அது அடைப்புக்குறிக்குள்ள ஏன் அந்த எழுத்தை போட்டிருக்கிறார்கள் என்றால் அதை சேர்த்து வாசிக்க வேண்டும் என்பதற்காக தான் போட்டு என்பதை உழல் அந்த அற உழல் என்று சேர்த்து வாசிக்கிறேன். நான் வாசிக்கிறேன் ஐயா. சூடக அறவுழல் சூழ கையினல் காடுரை வாழ்க்கையல் கண்ணில் காண்பரேல் ஆடவர் பெண்மையை அவாவும் தோழினாய் தாடகை என்பதை சலக்கி ஆனா உங்க இணைய இணைப்பு தான் இன்னும் சரியா வரல, இடையிடையே துண்டாகி துண்டாகி வருது. நான் பாக்குறேன் என்னன்னு தெரியல, இன்னைக்கு எப்பவுமே நல்லா வரும். நான் நீங்க படிக்கிறது, நீ படிக்கிறீங்கன்னு நான் ஏதாவது பேசுறீங்கன்னு நினைச்சிட்டேன். சாரி, நீ அப்படியே படிக்க வந்தது நான் கவனிக்கல. உங்க கட்டாயிடுச்சு, லைன் கட்டாயிடுச்சு. அடுத்த பாடல், உழப்பரும் துணிப்புறா உலோகம் ஒன்றுமே அளப்பரும் குணங்களை அழிக்கும் ஆறுபோல் கிளப்பரும் கொடுமையை அரைக்கி கேடிலா வளப்பெரு மருதவை பழித்து மாற்றினாள். உழப்பரும் பிணிப்புறா உலோபம் ஒன்றுமே அளப்பரும் குணங்களை அழிக்கும் மாறுபோல் கிளப்பரும் கொடுமையை அரக்கி கேடிலா வளப்பெரும் மருதவை பழித்து மாற்றினார். பூன்னு எழுதியிருக்க, வைட் புழி பூன்னு இங்க போட்டிருக்கு. வளப்பெரும் மருதவை பழித்து மாற்றினார். அந்த பூவும் ஆவும் சேரும் போது பாவா மாறிடும். அது அது அப்படி வாசிக்கணும், வளப்பெரும் மருதவை பழித்து மாற்றினார். இங்க பான் போட்டிருக்கணும் இல்லையா? இந்த பான் பூன்னு போடாம பான் தானே போட்டிருக்கணும். இல்ல இல்ல இல்ல, அது பூ தானே. அந்த அதை பிரிச்சு எழுதும் போது அது நம்ம சேர்த்து எழுதுனா வைப்பழித்து பாவரும், சேர்த்து எழுதுனா பாவரும், மருதவை பழித்து மாற்றினால் பாவரும். பிரித்து எழுதும் போது மருத வைப்பு தானே, அந்த அந்த சொற்றொடர் மருத வைப்பு தான். மருத வைப்பு என்றால் மருத, அது சேர்த்து எழுதும் போது தான் பாவாக மாறும், பிரித்து எழுதும் போது பூவாகத்தான் இருக்கும். இப்ப உதாரணத்திற்கு நிறைய சொல்லலாமே அதுக்கு. படித்து பழைய அதாவது கூலியே சொல்லலாம், படிப்பு இனிமை அப்படின்னு ஒரு தொடர் இருக்கு. படிப்பு இனிக்கிறது அப்படின்னு ஒரு தொடர் சொற்றொடர் இருக்கு. படிப்பு இனி படிப்பு இனிக்கிறது. சேர்த்து எழுதும் போது படிப்பு என்பது படிப்பு, அந்த பூவிலேயே இருக்கும். பிரித்து எழுதுனா பூவாகவே இருக்கும், படிப்பு இனிக்கிறது. ஆனால் சேர்த்து எழுதும் போது என்ன ஆகுகிறது என்றால் அந்த பூவும் ஈயும் சேர்ந்து பீயா மாறி படிப்பு இனிக்கிறது. அப்படி மாறி அந்த அந்த மாதிரிதான் இங்கு. பிணிப்புறா உலோபம் ஒன்றுமே அளப்பரும் குணங்களை அளிக்கும் ஆறு போல் கிளப்பரும் கொடுமையை அரக்கி கேடிலா வளப்பெரு மருதவை பழித்து மாற்றினாள். உழப்பெரும் பிணிப்புறா உலோபம் ஒன்றுமே அளப்பெரும் குணங்களை அழிக்கும் ஆறு போல் கிளப்பெரும் கொடுமையை அரக்கி கேடிலா வளப்பெரு மருதவை பழித்து மாற்றினாள். உழப்பெரும் பிணிப்புற உலோகம் ஒன்றுமே அளப்பெரும் குணங்களை அழிக்கும் ஆறு போல் கிளப்பெரும் கொடுமையை அரக்கி கேடிலா வனப்பெரு மருதவை பழித்து மாற்றினாள். உழப்பெரும் பிணிப்புறா உலோபம் ஒன்றுமே அளப்பெரும் குணங்களை அழிக்கும் ஆறு போல் கிளப்பெரும் கொடுமைய அரக்கி அரக்கி அரக்கி கேடிலா வளப்பெரு மருதவை பழித்து மாற்றினாள் மாற்றினாள் யா மாறி அண்ணல் முனி வர்க்கது கருத்தெனினும் ஆதி உன்னென வடிக்கனை தொடுக்கிறன் உயிர்த்தே உன்னனும் திணைத்துழில் தொடங்கி உள நேனும் பெண்ணென மனத்திட பெருந்தகை நினைந்தான். அண்ணல் முனி வர்க்கது கருத்தெனினும் ஆதி உன்னென வடிக்கனை தொடுக்கிலன் உயிர்க்கே உன்னெனும் வினைத்தொழில் தொடங்கி உழலேனும் பின்னென மனத்திடை பெருந்தகை இணைந்தான். அண்ணல் முனி வர்க்கது கருத்தெனினும் மாவி உன்னென வடிக்கனை கொடுத்திலன் உயிர்க்கே துண்ணெனும் விடை தொழில் தொடங்கியுளாளேனும் பெண்ணெனா மனத்திடை பெருந்தகை நினைத்தான். அண்ணல் முனிவர்க்கு அது கருத்து எனினும் ஆவி உன்னென வடிக்கலை துடுக்கிலன் உயிர்க்கே துன் எனும் வினை தொழில் தொடங்கியுள்ளேனும் பெண் என மனத்திடை பெருந்தகை நினைத்தான். அண்ணல் முனிவர்க்கு அது கருத்து எனினும் ஆவி உன்னென வடிக்கணை தொடுக்கிலன் உயிர்க்கே துண்ணெனும் வினை தொழில் தொடங்கியுழலேனும் பெண்ணென மனத்திடை பெருந்தகை நினைந்தான். அண்ணல் முனி வர்க்கது கருத்தனினும் ஆவி உன் என வடிக்கனை தொடுக்கிலன் உயிர்க்கே துண்ணெனும் வினை தொழில் தொடங்கியுள்ள நேனும் பெண் என மனத்திடை பெருந்தகை நினைந்தான். அண்ணல்முனி வர்க்கு அது கருத்தனினும் ஆவி உன்னென வடிக்கனை தொடுக்கிலன் உயிர்க்கே துண்ணெனும் வினைத்தொழில் தொடங்கியுள்ள ஏனும் பெண்ணென மனத்திடை பெருந்தகை நினைத்தான். இது ஒரு சந்த பாடல். இது தன்னதன தன்னதன தன்னதன தானே தன்னதன தன்னதன தன்னதன தானே என்ற சந்தத்தில் அமைந்த பாடல். இதை தன்னதன தன்னதனங்கிறது சந்த குழிப்பு என்று சொல்வார். அப்படி படிக்கும் போது அந்த சில எழுத்துக்களை முன் வார்த்தையோடு சேர்த்து படிக்கும் போது அந்த சந்தம் மாறாம வரும். உதாரணத்துக்கு அந்த கருத்து எனினும் என்பதை அந்த அதுல கருத்து எனினும் என்பதில் உள்ள காவை முன்பு உள்ள வார்த்தையோட சேர்க்கணும், அதை உடைக்கணும். காவையும் ரூவையும் உடைச்சு காவை முன்னாடி சேர்த்தாதான் அந்த ஓசை மாறாம வரும். அண்ணல் முனி வர்க்கது கருத்து எனினும் ஆதி அந்த காவங்க சேர்க்கணும். கருத்தெனினும் ஆதி உன்னென வேடி அதே மாதிரி வா அந்த வாவங்க உடைச்சி இங்க சேர்க்கணும். உன்னென வேடிக்கனை தோடிக்கிழன் உயிர்க்கே அந்த தோவையும் அங்கு உடைச்சி எடுக்கணும். உன்னென வேடிக்கனை தோடிக்கிழன் உயிர்க்கே அந்த ஊவுலையும் அந்த அந்த உயிர்க்கே என்பதையும் ஊவங்க உன்னெனும் வினை தொழில் தொடங்கி உழலேனும் பெண்ணென மனத்திட பெருந்தகை நினைத்தான். இப்படி இப்படி உடைச்சி சேர்த்து படிக்கும்போது அந்த ஓசை சிறப்பா வரும். இது என்ன இப்படி படிக்கலாமா அப்படின்னு கேட்டா இப்படி இப்படி படிக்கும்போது ஓசை சிறப்பா வரும். இந்த மாதிரி அமைப்பை சில திரைப்பட பாடல்களிலும் நீங்க பார்த்திருக்கலாம். வார்த்தைகள்ல உள்ள ஒரு எழுத்தை உடைத்து முன்பு உள்ள வார்த்தையோடு சேர்த்து படிக்கணும். உதாரணத்திற்கு சில பாடல்கள் சொல்லலாம். அது அந்த மாதிரி பாடல்களை முக்கியமாக திரை வரலாற்றிலேயே இளையராஜா பண்ணியதைத்தான் நாம் பார்த்திருக்கிறோம். வேறு யாரும் அந்த மாதிரி பண்ணியிருக்கிறார்களா என்று தெரியவில்லை. உதாரணத்திற்கு மதுரை மறுப்புழுந்து வாசம் அது அந்த பாட்டல எல்லாம் அனைவரும் கேட்டு அதுல நீங்கள் பார்த்துக்கள் இருந்தால் அந்த மறுக்கொழுந்து என்பதுல உள்ள அந்த மாவை அந்த மதுரையோட சேர்த்து பாடியிருப்பார். மதுரை மாறி கொழுந்து வாசம் அந்த மதுரைக்கு பிறகு அந்த மறுக்கொழுந்து என்பத அந்த மாவோட சேர்த்து பாடியிருப்பார். அப்படி அந்த பாட்டை நீங்க கேட்கும்போது எல்லாம் தெளிவாக. அதே போல இன்னும் சில பாடல் கூட பாடி பறந்த கிளி பாடி பறந்த கிளி பாத மறந்ததடியான மறந்த கிளி என்றால் அந்த மாவை உடைச்சு முன்னாடி சேர்க்கிறாங்க. அந்த மாதிரி இன்னும் சில பாடல்கள் இருக்கு. இதெல்லாம் உதாரணங்கள். இப்படி ஒரு வார்த்தையில் உள்ள ஒரு எழுத்தை உடைச்சு முன்னாடி உள்ள வார்த்தையோட சேர்க்கலாம் என்பது ஒரு இசையமைப்பாளருக்கு தெரிந்திருக்கிறது என்றால் அவரு தமிழை மிக சரியாக புரிந்திருக்கிறார் என்றார். அது இளையராஜா சில பாடல்களில் நாம் அதை பார்க்க முடியும். மற்றவர்கள் யாரும் செய்திருக்கிறார்களா? அருமையா சொன்னீங்க, கரெக்டுங்க. நோட் நீ சொன்னதுக்கு அப்புறம் புரியுது. ஈதென்று உள்ளவை யாவையும் செய்தவை ஓதென் துண்டிலல் இத்தனை ஏ குறை யாதென் கெண்ணுவதி கொடி யாழையும் ஆதென் கெண்ணிதையோ மணி கூறினாய். தீதென்று உள்ளவை யாவையும் தீதென்றுள்ளவை யாவையும் செய்தமை கோதென்று உண்டிலல் உண்டிலல் இத்தனை இத்தனையே குறை யாதென் யாதென் எண்ணுவது இக்குடி யாழையும் மாதென்று எண்ணுதியோ மணி கூனினாய். தீதென்று உள்ளவை யாவையும் செய்து செய்தமை போதென்று உண்டிலன் இத்தனை இத்தனையே குறை யாதென்று எண்ணுவது இக்கொடி யாழையும் மாதென்று எண்ணுதி எண்ணுதியோ மணி பூணினாய். தீதென்றுள்ளவை யாவையும் செய்தமை கோதென்றுண்டிலால் இத்தனை ஏகுரை யாதென்றெண்ணுவது யாதென்றெண்ணுவது கொடி யாழையும் மாதென்றெண்ணு மாதென்றெண்ணுதியோ மணிப்பூனினாய். நல்லா வாசிங்க. ஆனா அந்த இதுதான் இணைய இணைப்பு தான் உங்களுடைய அந்த வாசிப்ப தடைப்படுத்து. சரி சரி, இன்னைக்கு என்னன்னு தெரியல, நான் இப்போ ஹெட்செட் பயன்படுத்துறேன் அப்படின்னாலும் தடைப்படுது, என்னன்னு தெரியல. அடுத்த பாடம் தீதென்றுள்ளவை யாவையும் செய்தமை கோதென்று உண்டிலல் கோதென்றுண்டிலல் இத்தனையே குறை யாதென்றெண்ணுவது இக்கொடி அலையும் மாதென்றெண்ணினி மாதென்றெண்ணுதியோ மணி பூலினாய் பூனினாய். எண்ணுதியோ என்பதுல அந்த கீழ அடைப்பு குறி போட்டிருக்க தேவையில்லை, அது ஏதோ தவறுதலா வழியில அந்த கீயை நம்ம வாசிக்க முடியாது, மற்றதை வாசிக்கலாம். அந்த மாதென்று எண்ணுதியோ யாதென்று எண்ணுவது போதென்று கீழல் தீதென்று உள்ளவை அங்கெல்லாம் சேர்த்து வாசிக்கலாம், அதனால அதை அடைப்பு குறிக்கும். எண்ணுதியோ என்பதுல அந்த தீ அடைப்பு குறி தேவையில்லை, அது தவறுதலாகும். அடுத்த பாடல் சொல்லுக்கும் கரிய வேக சுருசரும் சொல்லுக்கும் கரிய வேக சுருசரம் கரிய செம்மல் அல்லொக்கும் நிறத்தினாள் மேல் விடுத்தலும் பயிரக்குன்ற அல்லொக்கும் நெஞ்சில் தங்காத அப்புறம் பழன்று கல்லா உள்ளர்க்கு நல்லோர் சொன்ன பொருள் என போயிற்றன்றே. சொல்லுக்கும் சொல்லுக்கும் கடிய வேக சுடுசரம் கரிய செம்மல் அல்லொக்கும் நிறத்தினால் மேல் விடுத்தலும் வைரக்குன்ற கல்லொக்கும் நெஞ்சில் தங்காது அப்புறம் கழன்று கல்லா உள்ளர்க்கு நல்லோர் சொன்ன பொருள் என போயிற்று அன்றே. சொல்லுக்கும் கடிய வேக சுடுசரம் கரிய செம்மல் அல்லொக்கும் நிறுத்தினால் மேல் விடுத்தலும் வைரக்குன்ற கல்லொக்கும் நெஞ்சில் நெஞ்சில் தங்காது அப்புறம் கலன்று கல்லா புல்லருக்கு நல்லோர் சொன்ன பொருள் என போயிற்று அன்றே. நான் படிக்கிறேன் ஐயா. சொல்லுக்கும் கடிய வேக சுடுசரம் கரிய செம்மல் அல்வோக்கும் நிறத்தினால் மேல் விடுத்தலும் வைர குன்ற கல்வோக்கும் நெஞ்சில் தங்காதப்புறம் கலன்று கல்லா புல்லார்க்கு நல்லோர் சொன்ன பொருள் என போயிற்று போயிற்றன்றே. சொல்லுக்கும் கடிய வேக சுடுசுரம் கரிய சுடுசுரம் கரிய செம்மல் அல்வோக்கும் நிறத்தினான் மேல் விடுத்தலும் வைரக்குன்ற கல்வோக்கும் நெஞ்சில் தங்காத அப்புறம் கலன்று கல்லா புல்லர்க்கு நல்லோர் சொன்ன பொருள் என போயிற்றன்றே. அடுத்தது விண்ணவர் போய பின்றே விரிந்த போகும் அழகினாலே தண்ணெனும் காணம் நீக்கி தாங்கரும் தவத்தின் மிக்கோ மன்னவர் வறுமை நோக்கி மருந்தன சடையன் பெண்ணை அண்ணல்தன் சொல்லே அன்ன படைக்கலம் அருளினானே. வண்ணவர் போய பின் வண்ணவர் போய பின் பின்றை விரிந்த விரிந்த பூ மழலை மழையினாலே தன்னினும் தன்னினும் காணம் நீங்கி தாங்கரும் தவத்தின் மிக்கோன் மன்னவர் வறுமை நோய்க்கு மருதனச் சடையன் வெண்ணெய் அண்ணல் தன் சொல்லே என படைகளம் மருளினானே. விண்ணவர் போய விரிந்த பூ மலையினாலே தன் என்னும் காணம் நீங்கி தாங்கும் தவத்தின் மிக்கோன் மன்னவர் வறுமை நோய்க்கு மருந்தன சடையன் வெண்ணெய் அண்ணல் தன் சொல்லே என்ன சொல்லே என்ன படைக்கலம் அருளினாலே. பின்னவர் போய பின்றை தாங்கரும் தவத்தின் மிக்கோன் மன்னவர் வறுமை நோய்க்கு மருந்தென சடையன் வெண்ணெய் அனல்தன் சொல்லல என்ன படைக்கலம் அருளின் நானே. விண்ணவர் போய பின்றை விரிந்த பூ மழையினாலே தன்னினும் கானம் நீக்கி தாங்கரும் தவத்தின் மிக்கோன் மன்னவர் வறுமை நோய்க்கு மருந்தன சடையன் வெண்ணெய் அண்ணல் தன் சொல்லே என்ன படைக்கலம் அருணிறானே. காலம் உனித்துணர் காசிபன் என்னும் மாலறிவர் காலம் உனித்துணர் காசிபன் என்னும் மாலறிவர் மாலறிவர் கதிதிக்கொரு மகவார் காலம் உனித்துணர் காசிபன் என்னும் மாலறிவர் கதிதிக்கொரு மகவாய் நீல நிறத்து நெடுந்தகை வந்தோ ஆலமர் வித்தின் அருங்குரல் ஆனான் காலம் நுனித்துணர் காசிபன் என்னும் மாலறிவர் கதிதிக்கொரு மகவாய் நீல நிறத்து நெடுந்தகை வந்தோ ஆலமர் வித்தின் அருங்குரல் ஆனான் காலம் நுனித்துணர் காசிபன் இன்னும் வாலறி வர்க்கதி திக்கு ஒரு மகவாய் நீல நிறத்து நெடுந்தகை வந்தோர் ஆலமர் வித்தின் அருங்குரல் ஆனான். காலம் நுனித்துணர் காசிப்பன் என்னும் வாலறிவிட் கதி கதி திக்க ஒரு மகவாய் நீல நிறத்து நெடி நெடிந்தகை வந்தோர் ஆலமர் வித்தின் அரும் குரல் ஆனான். மகவாய் நீல ஆலமர் வித்தின் அரும் காலம் நுனித்துணர் காசிபன் என்னும் வால் அறிவர் கதி அதிதிக்கொரு மகவாய் நீல நிறத்து நீல நிறத்து நெடுந்தகை வந்தோர் ஆள் அமர் வித்தின் அரும்குரல் ஆனான். காலம் நுனித்துணர் காசிபன் என் பாலறிவர் கதிதிக்கொரு மகவாய் நில நிறத்து நெடுந்தகை வந்தோ ஆலமர் வித்தின் அருங்குரல் ஐயா. இந்த பாடலோடு இன்றைய வகுப்பு நிறைவு பெற்றுக் கொள்ளலாமா? அம்பை 50 பாடல்கள் படிக்கிறோம். ஆமாம்.